ಪ್ರಜಾಪತೇಗಮಾಂತಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಅಕೃತ್ಯಾನಾಂ ಚ ಕರಣಂ ಕೃತ್ಯಾನಾಂ ವರ್ಜನಂ ಚ ಮೇ ಕ್ಷಮಸ್ವ ನಿಖಿಲಂ ದೇವ ಪ್ರಣತಾರ್ತಿಹರ ಪ್ರಭೋ. ಅಕೃತ್ಯಾನಾಂ ಚ ಕರಣಂ ಕೃತ್ಯಾನಾಂ ವರ್ಜನಂ ಚ ಮೇ ಕ್ಷಮಸ್ವ ನಿಖಿಲಂ ದೇವ ಪ್ರಣತಾರ್ತಿಹರ ಪ್ರಭೋ. ಶ್ರೀ ನ್ಯಾಸ ದಶಕತ್ಲ 9ನೇ ಪದ್ಯಂ 8ನೇ ಪದ್ಯತ್ಲ ತ್ವದೇಕ ರಕ್ಷ್ಯಸ್ಯ ಮಮ ತ್ವಮೇವ ಕರುಣಾಕರ ನ ಪ್ರವರ್ತಯ ಪಾಪಾನಿ ಪ್ರವೃತ್ತಾನಿ ನಿವರ್ತಯನ್ನು ವಿಜ್ಞಾಪನಂ பண்ணார். பகவானத்தில் பிரார்த்திச்சென்றார், உம்மாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய என்னை அல்லது எனக்கு கருணாகரா பாபங்களை செய்யுமாறு தூண்ட வேண்டாம், மேலும் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கக்கூடிய பாப்பங்களிலிருந்து என்னை விடுவியும், என்னை விடுவிக்க வேண்டும் பிரார்த்திச்சார். பகவான் வந்து கேட்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், ஏன் உமக்கு என்ன உமக்கே புத்தி கொடுத்துருக்கேன், ஞானம் இருக்கு, அந்த புத்தியில ஞானம் ஏற்படுறது, சொரூபத்தை தெரிஞ்சுட்டு நீரு பாபத்தை பண்ணாம பாத்துக்கலாமே அப்படின்னு சொன்னா, இதுதான் பிரபத்தியில முக்கியமான ஒரு பாவம். ஆக்கின்னு சொன்ன நம்மளை பத்தி ஒரு தாழ்ச்சியான அபிப்பிராயம் வச்சுக்கோ, எதுக்குன்னா அந்த பாவம் அது நைச்சிய அனுசந்தானம் சொல்லுவார், நைச்சிய அனுசந்தானம். ஏன்னா அகங்காரம் மகாரங்கள்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, அப்போ நம்மளுடைய பாவம் என்ன, அடியேனா அகமஸ் அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றதுல அபராதம் பண்ணபவர்களே நான் சக்கரவர்த்திங்கிற தேசிகன். இது எல்லாருமே அவன் சந்திக்கிறது கூட அடியன் சரிய ஞானத்தன்னு அவிவரணமா அவர் அவர் சாதிக்கிறார். இது அந்த பாவம் வந்துட்டுன்னா அந்த நெய்ச்சி அனுசந்தானம் வந்துடும், ஜி உண்மையை தெரியலையே அப்படின்னு வந்துடும். அப்ப விஜாபிக்கிறார், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மமமே கடைசியில அக்ருத்யானாம் கரணம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை முதல்ல போய் நான் பண்ணுவேன். அதுக்காக அவர் பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அந்த பாவம் இருந்து நடக்கணும். ஏன்னா எப்பயுமே நான் ஒழுங்கா இருக்கேன்ற நம்ம எல்லாருக்கும் உண்டு இல்லையா, நான் ஒழுங்கா இருக்கேன் அல்ப யோக்கியன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல பகவானுக்கு நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் யோக்கியன்னு சொல்லிட்டு திருமாலையில தொண்டடி புறையை சதிக்கிறார், உள்ளுவாறு உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறுதி என்று வெளியே போய் என்னுள்ளே நான் கிளவர சிரித்துட்டேனேன் சதிக்கிறேன். எல்லாத்துக்குள்ளயும் பகவான் உள்ளுக்குள்ள இருந்து நம்ம அடியே எடுத்துக்கணும். ரொம்ப ஞானம் தடைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லா பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள மனசுல இல்ல ஹிருதயத்துல பகவான் சேர போட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான், பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வச்சுக்கோ. அதை நம்மளும் பார்த்துட்டோம், நாம தவறு பண்ணும்போது அவனும் பார்க்கறா நமக்கும் தெரியாது, எப்படி நம்ம ஏமாத்துறோம் பத்தியா, அப்புறம் பாவம் வந்துடும். நமக்கு ஒரு சிரிப்பு பகவானுக்கு ஒரு சிரிப்பு வச்சுக்கலாம், அல்லது அவனை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் வச்சுக்கலாம். அந்த பாவம் வந்து நமக்கு ஏற்படணும், அதுக்காக இத அந்த பத்தியத்துல காண்பிக்கிறார். என்னுடைய சொரூபம் என்ன தெரியுமா, எதை பண்ணக்கூடாதுன்னு, அகிருத்தியம் கிருத்தியம், கிருத்தியம்னா பண்ண வேண்டியது, நா கிருத்தியம் அகிருத்தியம், அந்த நே கிருத்தியம் சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லிச்சு என்ன ஆகணும், அந்த நே வந்து தனியா வழியில இருக்கு, ரெண்டு பதமா இருக்கு, நே கிருத்தியம், அது சேர்ந்துருத்துனா அகிருத்தியம்னு ஒரே பதம் ஆயிடும். அது ஒரு சமாசம் சொல்லுவா, சமாசம்னா காம்பவுண்டிங், ரெண்டு மூணு பதங்கள் இல்ல அதற்கு மேற்பட்ட பதங்கள்லாம் சேர்ந்து ஒரே பதமா இருக்கு. இப்ப பிரணத்தார்த்திஹர பார்க்க போறோம், பிரணத்தார்த்திஹர வரைக்கும் சொல்றேன். சோ அகிருத்தியம்னா பண்ணக்கூடாதது, அகிருத்தியானாம் அப்படின்னா சஷ்டி பகுவச்சனம், பண்ணக்கூடாத விஷயங்களுடைய கரணம், கரணம்னா செய்வது, the process of doing. என்னுடைய சுரூபம் என்ன, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கோ அதெல்லாம் பண்றது. சரி, அது இருந்துட்டு போட்டோம், பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா, கிருத்தியானாம் வர்ஜனம் சமே, கிருத்தியம் இருக்கணும் பண்ண வேண்டியது, கிருத்தியானான்றது பண்ண வேண்டியது அவைகளுடைய வர்ஜனம்னா தவிர்க்கின்றேன், அதாவது எதை பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்றேன், இதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய சுபாவம், இதுதான் என்னுடைய நேச்சர். அதனால இதுக்கு மேல என்ன வந்து எழுதி பொறுத்துக்குமா, க்ஷமஸ்வ, க்ஷமஸ்வன்னு சொன்னா அது ஆத்மநேபத தாத்து. சம்ஸ்கிருதத்துல வந்து இரண்டு வகையா பிரிக்கிற இந்த தாத்துவெல்லாம் வந்து ஃபிக்ஸர், ஆக்சுவலா ரூபங்கள்லாம் நாமெல்லாம் ஒரு தாத்து எடுத்து நமக்கு தோன்றினா மாதிரி பயன்படுத்த முடியாது, இல்ல பிக்சர். அப்ப இந்த லோட் லக்காரத்துல குரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, குருன்றது லோட் லக்காரத்துல பரஸ்மை பதத்துல பட அத குரு அப்படி போகும். ஆத்மீய பதத்துல வரைச்சு க்ஷமஸ்வ வந்தஸ்வ அந்த மாதிரி அது போகும். அதனுடைய ஃபார்ம் க்ஷமதே க்ஷமதாம் அந்த மாதிரி போகும். க்ஷமஸ்வனா அப்ப மன்னித்துக்கொள் பொறுத்துக்கொள்னு அர்த்தம். நிகிலம் அனைத்தையும் இது ஒண்ணு வந்து சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே தேவ தேவ சப்தத்துக்கு அது பகவான் பரியந்தம் அவன்தான் தேவாதிராஜன் சொல்றோம் இல்லையா. தேவன்னா ஒரு அவனுடைய திவ்யமான அந்த இதை குறிக்கிறதுக்காக தேவ சப்தம் பிரபோ அப்படி பிரபுன்ற சப்தத்துக்கு பிரபு பிரபு பிரபவஹ அந்த பிரபு அதனுடைய சம்போதனம் வந்து பிரபோ குரு சப்தம் மாதிரி குருஹு குரு குரவஹ அந்த குருவை கூப்பிடுச்சு ஹே குரு பிரபோ அப்படின்னா பிரபுவே என்னுடைய யஜமானனே பிரணதார்த்தி ஹர பிரணத்தார்த்தி ஹரன்னு சொன்னா பிரணத ஆர்த்தி ஹர மூன்று பதங்கள் இருக்கு. பிரணத்தன்னு சொன்னா வணங்கியவர்கள் அல்லது ஷரணாகதி செய்தவர்கள். ஆர்த்தினா துக்கம், ஆர்த்தன் அப்படின்னா துக்கப்பட்டவன் அர்த்தம், ஆர்த்தினா துக்கம் பாப்பம்னு அர்த்தம். அதனால ஆர்த்தின்ற பேரை பொதுவாக வைக்கக்கூடாது. தென் தேசத்துல சவுத் இந்தியால எஸ்பெஷலி தமிழ்காரர்களுக்கு ஆர்த்தி ஆர்த்தின்னு பேர் வச்சுடுறா, ஹாரத்தின்றது ஆர்த்தின்னு மறுபடி வச்சுடுறா. பட் சம்ஸ்கிருத பதமா சம்ஸ்கிருத வச்ச வரைக்கும் அதை கேட்டா கொஞ்சம் கிளேஷமா இருக்கும். ஆர்த்தினா அது துக்கம்னு அர்த்தம் ஆயிடுறது. அதனால ஆர்த்தி ஸ்பெல்லிங் மாத்தி வச்சுக்கலாம், ஹாரத்தின்னு வச்சுக்கலாம், இல்ல முடிஞ்சா அதை பெரிய அவாய்ட் பண்ணிடலாம். பிரணத்த ஆர்த்தி ஹர ஹரன போக்கு போன்னு அர்த்தம். ஹரின்ற சப்தமும் ஹரஹன்ற ஒரே ரூட்ல இருந்தா வருது. ஹரிஹின்னு சொன்னா விஷ்ணு, ஹரஹன்னு சொன்னா சிவன் சொல்றோம். ரெண்டுத்துக்காக மொத்தம் அதனால இந்த பேரை வந்து சிவனுக்கும் பயன்படுத்துவோம். பிரணதார்த்தி ஹரன்றது ஏன்னா அது அப்ஜெக்டிவ், அது வணங்கியவர்களுடைய பாபத்தை துன்பத்தை போக்குபவன் சொல்லிச்சு. அங்கேயும் அது விசேஷமா சிவனை வழிபடக்கூடியவர்கள் அதுக்கு பயன்படுத்துறா. இந்த பக்கம் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர் இந்த பெருமாளுக்கு இந்த பேர் அன்வைக்கிறார். ஏன்னா அது ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா, ஒரு கிரியை பண்றான் அதை அதை கொண்டு அந்த திருநாமம் பிரணதார்த்தி ஹரன் சொல்லிட்டு பிரபோ அப்படின்னு சாதிக்கிறார். மூன்று சம்போதன பதம் விழிச்சொல் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ மே மேன மம எனக்கு நான் எப்படிப்பட்டவன்னா அகிருத்தியானாம் கரணம் அகிருத்தியானாம் சரணம் காம்பிய கர்மா சான்னு ஒரு பதம் போட்டா என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணுவா பொருவா. சேன ஆண்டுன்னு சொல்லுவோம், ஆனா சாக்கு சொல்லாததையும் சொல்ற மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் தவிர்க்கலாமோ எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் நான் பண்றேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல பண்ண வேண்டியதையும் நான் தவிர்ப்பவன் அப்படின்னு. அதனால்தான் உன்னிடத்துல நான் கேட்கறேன் என்னுடைய பாபங்களையால் நீ போக்க வேண்டும். ஏன்னா முதல்ல பாபம் பண்றதுல இருந்து தடுக்க முடியாது, ரெண்டாவது அந்த பாபத்தை போக்கிக்க சக்தி எனக்கு கிடையாது. அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கொள், நான் உன்னிடத்தில் சரணாகதி பண்ணிவிட்டேன். சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மகாஷுஜகன்னு சொன்ன இல்லையா. அதனால என்னுடைய எல்லா பாபத்தையும் நீயே போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஸ்ரீ ஞாச தசகம் 9வது பத்தியம்.